விபீஷணன் இளையபெருமாளை பார்த்து சொன்னான், யஹி தீன துராத்மானம் மாயாபதம் அதார்மிகம் ராவணின் குரூர கர்மானம் சர்வலோக பயாவகம். லக்ஷ்மணா, இந்திரஜித்தை நீ அழிக்க வேண்டும் என்று விபீஷணன் சொன்னார். இது பெரிய பிரச்சனை. இது விபீஷணாவால் செய்த துரோகம் இல்லையா? தன்னுடைய தமையன் மகனுக்கு தொல்லையை கொடுக்க வேண்டும் என்று விபீஷணாவால் நினைக்கிறாரே, இது நியாயமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி விபீஷணனை ஐந்தாம் படை என்று சொல்லுகின்ற சில பேச்சாளர்களும் இருக்கிறார்கள். ஒரு பாத்திரத்தை, அந்த பாத்திரத்தின் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை வைத்து நிர்ணயம் செய்ய வேண்டும். இந்திரஜித்தை அழி என்று சொல்லும் பொழுது நான்கு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறான் விபீஷணர்வான். துராத்மா, மாயாபரம், அதார்மிகம், பூரகர்மானம். இங்கே ராவணன் மகனான இந்திரஜித் நீங்க அர்த்தம் பண்ணக்கூடாது. ராவணன் மகனான இந்திரஜித் நல்லவனா இருந்தான்னா விபீஷணன் வாயை திறக்க போறதில்ல. இந்திரஜித் யாரு அப்படிங்கறத படம் பிடிச்சு காட்டுறார். துராத்மா, மனதினாலும் வாக்கினாலும் செயலினாலும் மற்றவர்களை ஏமாற்றி தொல்லை கொடுப்பதையே வாழ்வின் இலக்காக வைத்துக் கொண்டிருப்பவன் துராத்மா. அது மாத்திரமல்ல, எதிரிகளை வெல்வதற்கு தான் வெற்றி அடைவதற்கு எத்தனை விதமான மாயங்கள் உண்டோ அத்தனையும் செய்யக்கூடிய ஒருவன். இத்தனை மாயங்களும் தர்மத்தை அழிப்பதற்காகவே பண்ணுகிறான், எனவே அதார்மிகன். அடுத்த நிலையில என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கொடுமைகளை இழைப்பதையே இலக்காக கொண்டவன், இந்த நான்கு குணங்களை உடையவனாய் இருக்கின்ற இந்திரஜித் அழிக்கப்பட வேண்டும். ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம் இது, என்ன சொல்ல போறோம் என்று சொன்ன உடனே விபீஷணபஜஸ்ருத்வா லக்ஷ்மணா சுபலக்ஷணா அவர்ஷ தரவர்ஷாணி ராட்சசேந்திர சுத்தம் பிரதி. விபீஷணர் வார்த்தையை கேட்டார். இளையபெருமாள் இந்திரஜித்தை நோக்கி நிறைய கணைகளை எல்லாம் பிரயோகம் பண்ணினார். இந்த கணைகளினாலே இந்திரஜித்துக்கு துணையாக வந்த சைன்யங்கள் அழிக்கப்பட்டன. தன்னுடைய படை அழிக்கப்பட்டதை அறிகிறான் இந்திரஜித். அப்படி அழிஞ்ச உடனே அவனுக்கு கோபம் வருது. ஆகையினால தன்னுடைய நிக்கும்பல யாகத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அந்த யாகத்தை முடிக்காமலேயே அந்த யாகத்தை ஒழுங்கா பண்ணியிருந்தான்னா அவன் யாரும் ஜெயிச்சிருக்க முடியாது. தனது படைகள் அழிக்கப்படுகின்றன என்று கேள்விப்பட்ட உடனேயே தான் செய்து கொண்டிருந்த அந்த யாகத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறான். கர்மணி அனுஷ்டித்தேன். ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தா எத்தனை தடைகள் வந்தாலும் நிறுத்தக்கூடாது. தடைகளை நிறுத்தினோம்னா அந்த காரியங்கள் சரியா முடிக்கப்படலேன்னு சொன்னா நமக்கு தொல்லை ஏற்படும். அதனாலதான் நம்ம பெரியவ ஒரு வழக்கம் வச்சா பகவான பிரார்த்திக்கிறார், இந்த எஜமானனால் அனுஷ்டிக்கப்படுகின்ற இந்த நல்ல செயலானது ஒரு விக்னமும் இல்லாமல் உருப்படியாக நடக்க வேண்டும். இது மந்திரம். உபநயனத்தின் போது, கல்யாணத்தின் போது, யாகத்தின் பொழுது இந்த எஜமானன் அனுஷ்டிக்கின்ற இந்த செயலானது கிரகங்களினால் பாதிக்கப்படாமல் நிர்விக்னமாக தடையில்லாததாக ஒழுங்காக நடைபெற வேண்டும். அதற்கு பகவான் ஆகிய நீ அனுகிரகம் பண்ண வேண்டும், பாகவதர் அனுகிரகம் வேண்டும். அது சத்திய வசனம்னு கேட்டு சுவாமினா சத்திய மந்திரி பவந்த மகாந்த அனுகிரண்டு ஆரம்பித்துட்டு நல்ல காரியம் நல்லபடியா முடியணும்னு பெரியவாள்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ட்டு அவருடைய உத்தரவை வாங்கிட்டு பண்றோம். அதுக்குதான் அனுஜ்ஞைன்னு பேரு. அனுஜ்ஞை சுதமல்லி உபநயனமோ அல்லது கல்யாணமோ பண்ணதே அனுஜ்ஞைன்னு சுவாமிக்கு தான் 10 ரூபாய் கொடுக்குறமே, அதோ அனுஜ்ஞைன்னு நினைச்சிருந்தது நம்ம அனுஜ்ஞைன்னு அர்த்தம். We are getting the permission and the blessings of those great people. அவளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் இருக்கணுங்கிறதுக்காக உத்தரவு, உத்தரவு வாங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய கௌரவ காசு அது, அது வந்து பணம் இல்லை. அதனால அனுஜ்ஞைன்னு பெறுது. அதே மாதிரி நல்ல காரியங்கள் ஒழுங்கா நடக்கணும், இல்லைன்னா எந்த நல்லதை உத்தேசிச்சு ஆரம்பிச்சோமோ அதுவே நமக்கு பயன் தராம போயிடும். இவன் ஆரம்பிச்சாலே ஒரு காரியம், அது நல்ல காரியம் இல்லை, அது பயன் இல்லாம போகணும். ஆகையினால பாதையில கெட்டு போகணும். பாதையில கெட்டு போறதுக்காக உடனே இந்த பறவையெல்லாம் அழிஞ்சது பாதையில நிறுத்திட்டான். தஸ்மின் காலேட்டும் அந்த சமயத்துல ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணார், இந்திரஜித் அழிக்கணுங்கிறதுக்காக மிக பெரியதான ஒரு குன்றை எடுத்து அந்த குன்றை வீசினார். அந்த குன்று இந்திரஜித்தால் பொடி பொடியாக செய்யப்பட்டது. பெரிய ஒரு மரம், மகாவிருஷம், மிகப்பெரிய விருட்சம், அவையத்திலிருந்து இந்திரஜித் அழிக்கணும் போனார். அப்ப மரத்தையும் அவன் பொடி பொடியாக்கினான். இந்திரஜித் இந்த மரத்தை எல்லாம் பொடிப்படி ஆக்கினதும் திரும்பி பார்த்தா தன்னுடைய படையில இருந்த அரக்கர்கள் அடிபட்டு இருக்கிறார்கள் தெரிஞ்சது. எனவே தான் நேராகவே போரிலே இறங்குவது என்று நினைத்து சாரதியை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். ஆஞ்சனேயனுக்கு எதிர தேர நிறுத்து, அவன் தான் மலையை தூக்கி போடுறது மரத்தை தூக்கி போடுறது இப்ப பண்ணிட்டு இருக்கான். நான் நேர பார்க்கணும், என்ன கொரியாது இவ ஒருத்தனே எல்லாரையும் அழிச்சிடுவான் போடுறது. அதனால முதல்ல நேர அனுமனை போய் பார்த்து அவ எதிர இருந்து சண்டை போடணும். அத்தனை அரக்கர்களையும் ஒருத்தனை கொண்டுவான் போட்டிருக்கு, வேறொட்டி தேர ஓட்டு அனுமன் எதிர கொண்டு போய் தேர நிறுத்து அப்படின்னா அவனும் நேர ஒரு தேவர் இருக்கிறான். உடனே ஆஞ்சநேயர் சொன்னார், யுத்தஸ்வயதி சூரோசி உண்மையிலேயே நீ சூரனா இருந்தா என்னோடு சண்டை போடும். ராபலாத்ம சதுர்மதி அதே இவன் சொன்னான், சண்டை போடு இந்திரஜித்து உனக்கு ஆற்றல் இருந்தா என்னோட சண்டை போடு, ரெண்டு பேரும் சண்டை போடுறது அப்படின்னு முடிவு பண்ணான். சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன இந்திரஜித் வானர படையை பார்க்கிறான். அங்கே விபீஷணாழ்வார் நின்றுட்டு இருக்கார். இந்த விபீஷணாழ்வார் இருக்கிறத பார்த்த உடனே இந்திரஜித்துக்கு கோபம் வந்துருக்கு. தம் உவாச மகாபேஜா அந்த விபீஷணாழ்வார பார்த்து இந்திரஜித் சொன்னா, நீ எதிரி பக்கம் போய் சேர்ந்துட்டு இருக்கே, இகந்தம் ஜாத சம்ருத்த, நீ எந்த வம்சத்துல பிறந்திருக்க, எந்த நாட்டுல பிறந்திருக்க, யாருக்கு மகனா பிறந்திருக்க, யாருக்கு தம்பியா இருந்திருக்க, யாருக்கு சிறிய தாப்பனாவா இருக்க, இக இந்த லங்கிற அவளுக்கு மந்துடா, நீ ராமனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, சம்ருத்தான் சாட்சாத் பிதர்மமா, என்னுடைய தகப்பனா இருக்கு, நீ தம்பி ஆகணும். அப்படிப்பட்ட நீ கதந்திருஷ்யதி புத்திரஸ்ய, நான் உனக்கு என்ன ஆகணும், தமையன் மகன்னா உன் மகன் மாதிரி தானே, எனக்கு போய் துரோகம் பண்ணணும்னு நினைச்சிட்டு ராமன் பக்கம் சேர்ந்துட்டு யாகத்தை கெடுத்து என்னை அழிக்கணும்னு முயற்சி பண்றியோபராட்சிருக்கு சந்தோஷமான ஒரு காரியத்தை பண்ண வேண்டிய நீ, பிசுறு காலத்திலே கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய நீ, இப்படிப்பட்ட ஒரு காரியம் பண்ணிருக்கே நியாயமா? இந்த சோகலட்சுமா எல்லாரும் கேட்கலாம், நான் சொல்ல எந்த பேசணும்னா, உனக்கு ஞாதித்துவம் ஞாதின்னு பார்க்கணும், மற்றவெல்லாம் சுற்றா முற்றா, நாங்கெல்லாம் உனக்கு ஜாதி. அது மாத்திரம் இல்ல, ஞாதிகளுடைய சௌக்கியம் இருக்கு இல்லையா, அது வேற நீ பார்க்கணும். ஞாதித்துவம் அதாவது ஞாதிகள்னு பார்க்கற, அத மனுஷனுக்கு மனுஷன் ஹிதம் பண்ணணும் இல்லையோ, சௌஹார்தம் அதையும் பண்ணல. உனக்கு இதெல்லாம் இல்லையே, ஏ தும்மதே, அடி வைத்தவனே அநியாயமா அந்த பக்கம் சேர்ந்துருக்கே, பிரமாணம் சகோதரம், உண்மையான சகோதரனுக்கு இது பிரமாணம் இல்லை. உண்மையான சகோதரன்னா என்ன பண்ணணும், என்ன நீ காப்பாத்த முயற்சி பண்ணணும், பண்ணல. தர்மோ தர்மதூஷனா, எதிரி பக்கம் சேர்ந்துட்டு என்ன அழிக்கணும்னு முயற்சி பண்ற பாரு, இது விஷயமா, இது தர்மம் இல்ல. அது மாத்திரமல்ல, சோஜத்வம் துர்புத்தி, நீ எங்களுக்கு நல்ல தொல்லையை கொடுக்கற, உன்னுடைய செயல்கள் இருக்க நிந்தனீயாதுபி, சாதுக்கள் உன்னுடைய செயலை கேட்டா எல்லாரும் நிந்தனை பண்ணுவா, சே என்ன இருந்தாலும் விபீஷணன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. எஸ்தம் சஜனம் சிருத்திய, என்னதான் எடுக்கிட்டா, ஒரு ஆபத்து காலத்துல தனக்கு வேண்டிய ஜனங்களை விட்டுட்டு எதிரி பக்கம் போய் சேர்ந்துட்டு தன்னுடைய ஜனங்களையே அழிக்கிறதுக்கு யோஜனை சொல்ல ஒருத்தன் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் என்ன சொல்லும், பரபுத்தமாக இன்னொருத்தருக்கு போய் அவனுடைய வேலைக்காரனா இருந்துட்டு அவன் சொல்றதை கேட்டுட்டு அவனுக்கு ஹிதம் பண்றதுக்காக சொந்த தமையனுடைய குமாரனுக்கு தொல்லை கொடுக்கறே, என்னடா தர்மம் அப்படின்னு விபீஷணன் பார்த்து சென்றான். இந்த உலகத்துல குணவான் பரதனகா இருக்கட்டுமே, பரதனமா இருக்கின்ற ராமன் நல்லவனா இருக்கட்டும், உயர்ந்த குலம் உள்ளவனா இருக்கட்டும், அரசின் நாயகனா இருக்கட்டும், வீரம் உள்ளவனா இருக்கட்டும், எவ்வளவுனா அவனுக்கு குணம் இருக்கட்டும், அதே சமயத்துல நம்ம பந்துக்கள் இருக்கிறது சொதனகா நிர்குணம் அப்படி, நம்முடைய பந்துக்கள் நல்லவன் இல்ல, என்னென்ன எல்லாம் தெரியுது, இருந்தாலும் நிர்குணஸ்வஜனே, நம்ம மக்கள் நம்ம ஜனங்கள் நம்ம பந்துக்கள் அவளை காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பாருப்பா, அதுதான் ஒசந்தது. ஆனா நீ என்ன பண்றீங்க, இன்னொருத்தருக்கு சகாயம் பண்றது அப்படின்னு ராமனுக்கு சகாயம் பண்றதுக்காக என்னுடைய அறிவுக்கு வைகாம் சென்றிருக்க. பா விபீஷணா ஒரு வார்த்தை சொல்றேன் கேளு, யஹா ஸ்வஜனம் பரித்யஜ்ய, தன்னுடைய பந்துக்களை விட்டுட்டு பரபக்ஷம் நிஷேவதே, எதிரி பக்கம் போய் சேர்றானோ அவன் பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கணும், சஸ்வபக்ஷே க்ஷயம் ப்ராப்தே, அவனுடைய இனம் இருக்குல்லையோ அவருடைய பக்துக்கள் இல்லையோ அவெல்லாம் அழிச்ச விற்பாடு, நீ யார நம்பி போயிருக்கியோ அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நீ எங்களுக்கு வேண்டியவன் தெரிஞ்சிருக்கிறதுனால ஒன்னையும் அழிப்பான். இதுதான் உலகத்துல வளர்க்கும். எனவே நீ ஜாகிரதையா இருக்க வேண்டாமா, எப்படி நீ ராமன் பக்கம் சேரலாம் அப்படின்னு கேட்டான். அதனால சொல்ற கேளுப்பா, தஸ்மா துர்புத்தே ராட்சதானாம் குலாதமா, நம்ம வம்சத்துக்கு தீர்வு விளைவிக்கிறது அப்படின்னு உறுதி பூண்டிருக்க விபீஷனா, கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன் கேளு. பந்துலோபே நான் எந்த ராமனோட நீ சேர்ந்துட்டு இருக்கியோ அந்த ராமன் உனக்கு வேண்டியவனா இருந்து தன்னுடைய காரியத்தை சாதிச்சிட பிற்பாடு ராமன் என்ன பண்ணுவான், உன்னையே எதிரியா நினைப்பான். இதுதான் அரச தந்திரம். இது கூட தெரியாம அந்த பக்கம் போயிருக்கே, ராமனுடைய அறிவாற்றல் புரியாம எங்களை அழிக்கிறதுக்கு உன்னை பயன்படுத்திட்டு தெரியாம அந்த பக்கம் போயிருக்கு அப்படின்னா. அது மாத்திரம் இல்ல, நீ இங்க வந்து இந்த உபாயத்தை சொல்லிருக்க, நீ கும்பலையில நான் இருக்கேன், நான் யாகம் பண்றேன், யாகம் அழிக்கப்படணும். வேற யாருக்கும் இந்த ரகசியம் தெரியாது. நீ கும்பலையில நான் யாகம் பண்றேன்ற செய்தி, இந்த யாகத்தினால நான் வெற்றியடைய முடியும் செய்தி உண்மை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இதை தெரிஞ்சிட்டு நீர் என்ன பண்ணேன், ஏற்றும் அஸ்மாந்தராகவா ராமன் எங்களை ஜெயிக்கணுங்கிறதுக்காக நம்ம குடும்ப ரகசியம் எதுவோ அதை தெரிஞ்சிட்டு நீ ராமன் பக்கம் சேர்ந்துட்டு அந்த ரகசியத்தை சொல்லி ஜித்வாஸ்மா யுதிஷ்டகா, இந்த போர்ல ராமன் ஜெயிக்கிறதுக்கு நீ துணையா இருக்க அப்படின்னா, நீ பக்ஷபாதியா இருக்க அப்படின்னா, எங்களுடைய முடிவிற்கு பிறகு உனக்கும் அதே கதிதான் ஏற்படும். நீ ராட்சச வம்சத்துல வந்தவன் தான், உள்ளுக்குள்ள நீ ராட்சசனமா என்ன ராமனுக்கு இருக்கும். எனவே நான் சொல்றேன், இது சரியான நடைமுறை அல்ல அப்படின்னு சொன்னான். உலகத்துல ரெண்டு விதமான வாதம் உண்டு, உலகத்துல இரண்டு விதமான மனிதர்கள் உண்டு. சரீரத்தையும் சரீரத்தினால் வருகின்ற உறவுகளையுமே கரிதாக நினைக்கின்றவர்கள், இந்திரஜித் போன்றவர்கள். சரீரத்துக்கு உள்ளே இருக்கின்ற ஆத்மாவை பற்றியும் ஆத்மாவுக்கு ஹிதம் என்ன என்பதை பற்றியும் சிந்திப்பவர்கள், விபீஷனை போன்றவர்கள். இதுதான் லௌகீகன் வைதிகன் சொன்னார். லௌகீகன் வைதிகன் இப்ப பண்ற அர்த்தமே வேற பண்ணிருக்கான். உத்தியோகம் பண்றவன்லாம் லௌகீகன், மீதி வந்து வேதம் எல்லாத்துக்குவா வைதிகன் சொல்லிட்டு. என்னைக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்ததோ அன்னைக்கே எல்லாரும் லௌகீகள் தான். இன்னும் சொல்ல போனா சாதாரண லௌகீகனை விட இந்த வேதம் அறிஞ்ச லௌகீக வாழ்க்கை வாழ்றதா இருக்கார. நான் கோவிலுக்கு போனா செல்போன் எடுத்து போக மாட்டேன். வேதாந்தம் என்ன செல்போன் இல்லாம கோவிலுக்கு போக மாட்டேன். இதுல என்ன தெரியுதுன்னா, ஆத்மாவுக்கு ஹிதம் தேடுறவன் ஒரு ஜாதி, சரீரத்துக்கு ஹிதம் தேடுறவன் ஒரு ஜாதி. இந்த ரெண்டு ஜாதி தான் உலகத்துல இருக்கு. அழிகின்ற சரீரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைப்பவர்கள் யாருன்னு கேட்டா இந்திரஜித் போன்றவர்கள். என்ன வந்தாலும் சரி, அழிய போகின்ற சரீரத்தை பத்தி கவலை கிடையாது. சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கா, ஆத்மா பரமாத்மா சொரூபம், எங்க தர்மம் இருக்கோ, எங்க நியாயம் இருக்கோ, எங்க மானுடம் இருக்கோ, அந்த இடத்துல இருக்கிறது தான் ஆத்மாவுக்கு சுகம். ஆகவே ஆத்மாவை அங்கே உரையாக உரை எழுதினான். பத்து எரிகின்ற வீட்டிலே இருக்கின்ற ஒருவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல. எனவே விபீஷணன் அந்த இனம். அதனால இந்த விபீஷண சரியா புரிஞ்சுக்கல. யார் புரிஞ்சுக்கல? இந்திரஜித்தே புரிஞ்சுக்கல. நாம எங்க புரிஞ்சுக்கிறது? விபீஷண கேரக்டர் இருக்கு இல்லையா ராமாயணத்துல, ஸ்டடி தி கேரக்டர்ஸ். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னான எழுந்த ஒரு இலக்கியத்துல அப்பவே சரீரத்துக்கு வருகின்ற அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா, ஆத்ம பந்து யாரு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா, அப்படின்னு சர்ச்சை இருக்கு இல்லையா, அன்னைக்கே ஆரம்பம். விபீஷணன் தெளிவா சொல்றா, அஜானன் அப்பா எந்திரிச்சிட்டு நான் யாரு, என்னுடைய சக்தி என்ன, என்னுடைய எண்ணம் என்ன, அதெல்லாம் ஐயோ பாவண்டா உனக்கு தெரியாது. ஏன்னா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சரீர சம்பந்தத்தினாலே வந்த உறவுகள் உற்றார் அதுதான் தெரியும். ஆனா நான் ஆத்மாவை பத்திர சிந்தனையிலே இருக்கேன். ஆத்மாவை பத்திர சிந்தனை இருக்க என்ன பத்து என்றதே உனக்கு தெரியறதுக்கு பிரசக்தியே இல்லை. ஏ ராட்சசா விகப்சதே அப்படின்னா உளவுன்னு அர்த்தம். சத்தியதே விகப்சதே, என்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் உளறின் இருக்க. ஏ ராட்சசேந்திர சுத்தா, அப்பா ராட்சசேந்திரனுடைய மகனே சொல்றேங்க, நீ புரிஞ்சுக்காம என் பேர்ல பாருஷ்யம் தெஜ கௌரவாது, என் பேர்ல வந்து ஒரு பகைமையினால பேசுற பேச்சு இருக்குப்பாரு, அத விட்டுடு. நான் பிறந்தது என்னமோ உங்க வம்சத்தில் தான், ராட்சத வம்சத்தில் தான் பிறந்தேன், அதை நான் மறுக்கல. குலேயத்யபம் ஜாதா, என்ன சொல்ற இந்த வம்சத்துல பிறந்தவன் தானே நீ கேட்டியோ இல்லையோ, அதோட சந்தேகமே இல்லை. நான் அந்த வம்சத்துல பிறந்தனே தவிர என்னுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா, குணோயம் பிரதமோன்று நாம், நான் ஆத்ம குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். ஆத்ம குணம் இல்லேன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. ஆத்மகுணம்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஆத்மன தன்மே செய்யற மராட்சசன் ஆத்மகுணம் வளர்ந்துருக்குன்னா அறக்கிற தன்மை போயிடும். ஆத்மகுணம்னா என்ன, கௌதமன் ஒரு சுவாமி அவரை சூத்திரம் பண்ணிருக்கார், 40 சம்ஸ்காரங்கள் ஒழுங்காக செய்யப்பட்டிருந்தாலும் ஆத்மகுண பூர்த்தி இல்லை என்று சொன்னால் அவனுக்கு பிராமணத்துவம் வருவது இல்லை. இது என் ஸ்டேட்மெண்ட் இல்ல, கௌதம ஸ்டேட்மெண்ட். ஒரு சில சம்ஸ்காரங்கள் மாத்திரம் பெற்றிருந்தும் ஆத்மகுண பூர்த்தி யாருக்கு இருக்கிறதோ அந்த ஆத்மகுண பூர்த்தி உள்ளவன் தான் பிராமணனாக கருதப்பட வேண்டும். குணம்தான் முக்கியம், எங்க பிறந்தோன்னு முக்கியம் இல்லை. வசந்த வம்சத்துல பிறந்துட்டு சாஸ்திரங்களை பார்க்காம, புராணங்களை பார்க்காம, இதிகாசங்களை பார்க்காம தவறான வழிகளிலேயே ஒருத்தன் போயிருந்தா அந்த வம்சத்தை அவன் தான் கெடுக்கிறான்னு அர்த்தம். அதே ஒரு பொல்லாத வம்சத்துல பிறந்து பொல்லாதனத்தான் கிட்ட சேர விடாம நல்லதே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா உயர்ந்தவன். ஆகையினாலே என்னென்ன சரியா புரிஞ்சுக்கல, நான் குளத்துல பிறந்தேன்னு ஒன்னே ஒன்னு வச்சுட்டு என்னென்ன பழகிடுறேன். நரமே காருணேனாகும், முதல்ல எனக்கு இன்னொருத்தருக்கு சிரமம் கொடுக்கறதுங்கிறது இருக்கு பாத்தியா, அது தெரியாதுடா. யாரா இருந்தாலும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவன், நீங்க அப்படி இல்லை. இந்திரஜித் உங்க எண்ணமே வேற, நான் உங்க ஆற்றல் தான் இருந்தேன், உங்களுக்குதான் பழகிட்டு இருந்தேன், நீ எனக்கு தகமையனார் மகன் தான் எல்லாம் தெரியும். தருணேனாகும், கொடுமை எனக்கு தெரியாது. அதர்மேன வைரமே, நான் எனக்கு அதர்மத்துல ஆசையே கிடையாது. இப்ப எது தர்மம் எது அதர்மம்னா, ஆத்மரக்ஷா வந்திருக்க தன்னுடைய ஆத்மாவை காப்பாத்துக்கிறது தான் தர்மம். சரீரத்தை காப்பாத்துக்கிற தர்மம் எல்லாத்தையும் ராசிக்கும் தான் இருக்கு. எல்லாரும் சரீரத்தை காப்பாத்துக்கிறது, யானை காப்பாத்துக்கலையா, குதிரை காப்பாத்துக்கலையா, நரி காப்பாத்துக்கலையா, சிங்கம் காப்பாத்துக்கலையா, கேவலம் சரீரத்தை காப்பாத்துறதுதான் வாழ்க்கைன்னு சொன்னா அது உகந்த வாழ்க்கை இல்லை. இந்த சரீரம் நடப்பதற்கும் செல்வதற்கும் சாப்பிடுறதுக்கும் காரணமா இருக்கிற ஆத்மா இருக்கானே, இந்த ஆத்மா உள்ள இருக்கானே, அந்த ஆத்மா பகவத் ஸ்வரூபம், பகவானுடைய அம்சத்தினுடைய ஒரு அணு அப்படின்ற பிரஜை வந்து ஆத்மாவுக்கு ஹிதம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கு வருதோ அவன் தான் வசந்தனன். உயர்ந்த ஜாதியில வந்து வசந்தனன் ஆயிட முடியாது. அதனால எனக்கு அதர்மத்துல என்னைக்குமே ஆசை இருந்ததில்லை. ராத்திரா விஷம செய்யல, ராவணன் கிட்ட மரியாதை வச்சிருந்தேன். ஆனா அவன் பொல்லாத ஒரு காரியத்தை என்னைக்கு பண்ணானோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், ஐயோ இந்த இடத்துல போய் இவங்கிட்ட விசுவாசம் வச்சிருக்கனே அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆகையினால கதம் பிராத நிரசியமே, எப்படி அவனை ஏற்றுக்க முடியும்? ஆகையினாலே நான் கர்மாதீரம் ஹி வசந்த குணம் எது தெரியுமா? தர்மத்தை ஒருத்த மீறதான் சொன்னா அவனை ஒட்டு நாம விளையணும், அவனை திருத்த முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? தர்மாத்து பிரச்சுத வேதம், தர்மத்திலேந்து நழுவர். அதாவது ஞாபகப்படுத்துறேன், தர்மம்னு இங்க சொல்லிச்சேன்னா வால்மீகி ஆத்மாவுக்கு ஹிதம் பண்றது தான் தர்மம். வால்மீகி ராமாயணத்தினுடைய அடிப்படை கொள்கையே இதுதான். ரெண்டு தர்மம், சரீரத்தை காப்பாற்றுறதுன்னு ஒரு தர்மம், அது லௌகீக தர்மம், உலகியல் வாழ்க்கை அறம். ஆனா ஆத்மாவுக்கு ஹிதம் பண்ணணும், ஆத்மாவை ரட்சிக்கணும் அப்படின்னு நினைச்சா தப்பு பண்றவன், தர்மத்துக்கு விரோதமா நடக்கிறவன், துரோகம் பண்றவன், இவனை எல்லாம் ஒதுக்கிறது தான் சௌகரியம். எனவே கர்மாத்யுத சீலன்ஹி புருஷம் பாப நிச்சயம், தர்மத்திலே ஒருத்தன் தவறிட்டான்னு சொன்னா நிச்சயமா அவன் பாபம் பண்றான்னு அர்த்தம். அது தமையனா தம்பியா தமையன் குமாரனா அதெல்லாம் பாக்குற வழக்கம் கிடையாது. இந்த உறவுகள்லாம் சரீரத்தினால வருது, ஆத்மாவனால இல்ல. ஆகினால ஆத்மாவை பத்துக்கு அவ்வளவுதான். ஆத்மோசி, தப்பு பண்றவன் தன் சொந்தக்காரனா இருந்தாலும் அவனை விட்டு விலகிடணும், அதுதான் தர்மம். ஆகினால நானு உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? ஒரு வஸ்துவ கையில எடுத்துட்டேன், அது ஏதோ கயிறு நினைச்சு எடுத்துட்டேன், எடுத்துட்டு விற்பாடு பார்த்தா அது மிகப்பெரிய மகா சத்தமா இருக்கு, பாம்பா இருக்கு. அது பாம்புன்னு தெரிஞ்ச விற்பாடும் கையில வச்சுட்டு இருக்கேன்னா என்ன போல பைத்தியக்காரன் இருக்க மாட்டான். கையில ஏதோ ஒரு வஸ்து கிடைச்சது, அது எடுத்தேன் பார்த்தேன், அது கயிறு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா சுவாவம் என்ன அப்படின்னு கேட்டால் அது வந்து புஷு புஷு நிற்கு சீர்றது, ஐயோ ஏதோ ஹிம்சை பண்றதா செய்யுது அப்படின்னு நினைச்சேன். இது பாம்புன்னு தெரிஞ்சது, கையில வச்சுட்டுக்கலாமோ பாம்பு கீழே போட்டுருவோம். அந்த மாதிரி ராவணன் ஒருத்தல நம்ம கூட பிறந்தவன் நினைச்சிட்டு இருந்தேன், பந்துன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்ப சீதையை அபகரிச்சு கொண்டு வந்து வச்சாலும் அப்பவே மாற்ற மனைவியை அபகரிக்கிற இவன் பாம்பை விட கொடியவன். ஆகையினால பாம்பு தூக்கி தூரம் போடுற மாதிரி தூக்கி தூரம் போடணும். ஆகையினால ராவணனை விட்டு வந்தேன். அது மாத்திரம் இல்ல, பச்சு இலை இந்த வீட்டிலிருந்து தான் தப்பிக்கா போகும், சுற்றிலும் அதர்மம் இருக்கு, நெடுவில் நான் மாறிவிட்டேன், நான் என்ன பண்றது, அதர்மத்திலிருந்து வெளியில வரணும்னு நினைச்சேன், ஆகையாக வெளியில வந்திருக்கேன். இந்த சுமூக்ஷமம் தெரியாம நீ வந்து நான் வெளியில வந்து வச்சுட்டு என்ன இப்படி எல்லாம் பேசுற? இந்த உலகத்துல யார் யார் பாதிகள் தெரியுமா? ஹிம்சா பரசியகரணம், இன்னொருத்தருடைய பொருளை அபகரிக்கணும்னு நினைக்கிறான். உள்ளத்தால் உள்ளலும் செய்தே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வியும் எதல். அவனுக்கு தெரியாம வஸ்துவை அபகரிக்கணும்னு எவனாவது நினைச்சான்னா அவனை விட்டு விளையணும், அது பாவம். ரெண்டாவது பரதார விமர்சனம், இன்னொருத்தர் மனைவியே எவன் விரும்புறானோ அவன் பக்கத்துல நாம இருக்கிறதே தப்பு. என்ன தர்மத்தை மீறி இருக்கான், இந்த தர்மத்தை மீறி இருக்க அவன் பக்கத்துல இருக்க பரதாரிமரம் இருக்கவே மகா பாவம் எதுன்னு கேட்டா மாற்றார் மனைவி. அவர் கற்று எழுதியிருந்தேன், ராமாயணத்தின் அடிப்படை கருத்துக்கள் ஒழுங்காக உலகத்திலே பரப்பப்பட்டிருக்குமானால் இன்றைய அனர்த்தங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். முதல்ல சேர்ந்து வாழச்சே உயர்ந்த பண்பு என்னன்னா தன் மனைவியைத் தவிர மற்றவர்களை சகோதரியாக அன்னையாக நினைக்கின்ற உயர்ந்த உள்ளம் வர வேண்டும். அப்படி வந்தாதான் சமுதாயத்துல அன்னெசசரி கிளாஷஸ் தேவையில்லாத சண்டைகள்லாம் இல்லாத முழுக்க முழுக்க மானிடம் சிறைக்கணும்னு தான் ராமாயணம் நோக்கம். அதனால அப்பா எந்திரஞ்சிட்டு ஆகினால்தான் விட்டு வந்தேன் தவிர ஏதோ ராமன் பக்கத்துல சேர்ந்துதான் எனக்கு ஆதாயம் இருக்கும்னு நான் வந்திருக்கேன் நீ நினைச்சா தப்பு. என்ன பொறுத்த வரையில் இன்னொருத்தர் சொத்தை அபகரிக்கிறது, இன்னொருத்தர் மனைவியை விரும்புறது, நல்லவர்களுக்கு தீங்கு இழைக்கிறது, இதெல்லாம் உலகத்திலேயே கொடிய தீமைகள். இந்த மூன்று தீமைகளை பண்ணிருக்கிறவர் உங்க அப்பா, நீ ஞாபகம் வச்சுக்கணும். மகர்ஷீனாம் வசகா கோலகா, தண்டகார் எண்ணெய் வளத்துல இருந்த ரிஷிகளை எல்லாம் அனாவசியமா கொண்டிருக்கானே என்ன லாபம்? அந்த ரிஷிகள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, அவ அத்தனை பேரே கொண்டிருக்கான், அது ஒரு பாபம். சர்வ தேவைத்த விக்கிரகா, ஒரு தேவதைய விடல, எல்லா தேவதையும் செயல்படுத்தி எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்க வச்சுட்டு இருக்க. ஆகையினால உங்க அப்பா பண்ண ரெண்டாவது தப்பு அபிமான கோபச்சா. அபிமானம்னா ஒரு வருஷத்துல அளவுக்கு அதிகமா ஆசை, இந்த ஆசையை அடைய முடியலன்னா கோபம். அதனால அபிமானம் கோபம், இந்த கோபத்தினால என்ன ஏற்படுறது? ராமனை எதிரியா நினைக்கிறான். ராமனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அவன் ஏன் எதிரியா நினைக்கிறான் உங்க அப்பா? காரணம் என்ன? அவனுக்கு சீரிய நிலத்திலிருந்து அபிமானம், அடைய முடியாததுனால கோபம், இந்த கோபத்தினால ராமனை எதிரியா நினைக்கிறான். ஃபண்டமெண்டல் இந்த அடிப்படையே தெரியாம என்ன போய் கோபிக்கிறாப்பா? தர்மம் தெரிஞ்சவனுக்கும் தர்மம் தெரியாதவனுக்கும் வித்தியாசம் ஒன்று இல்லையா? நான் தர்மம் தெரிஞ்சவன், ஆகையினால ஏதேதோ என்னுடைய சகோதரன் சொன்னேன். உங்க அப்பா இந்த மூணு தப்புகளை பண்ணிருக்கான். வாழ்க்கையில சில தவறுகளை பண்ணக்கூடாது, பண்ணா இந்த கதிதான். இந்த மூணு பண்ணதுனால வாழ்க்கையை எடுத்திருக்கான். ஜீவிதை ஐஸ்வர்ய நாசனா, இன்னொருத்தர் வாழ்க்கையை எடுத்திருக்கான், இன்னொருத்தர் உயிரை போக்கியிருக்கான், பாபத்தை பண்ணிருக்கான். ஆகையினால அவனுடைய தீய குணங்களை பார்த்து இந்த பக்கத்துல இருக்கிறது தப்பு அப்படின்னு முடிவு பண்ணிதான் நான் ராமன் பக்கம் சேர்ந்தனே தவிர, கேவலம் உங்களை எல்லாம் காட்டி கொடுத்து அதனால நான் ஏதோ லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ராமன் பக்கம் சேர்ந்தான் நினைச்சா அது உங்களுடைய அறியாமை. கம்பன் ரெண்டு பாட்டு எழுதினான். இந்திரஜித்து ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு எது தொலை தெரியுமா? அவன் துணையாவதல்லால் தர்மம் தான் தர்மோ லட்சத்தை லட்சதா. அருநரகமயனர்களும் மரம் துணையாக பழியோடும் வளமாட்டேன். அறத்துக்கு புறம்பா இருக்கிற மரம் தீய செயல்களை துணையா வச்சுட்டு நரகத்துல போய் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை இருக்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ண. ஆகையினால வாழ்க்கையில லட்சியம் எனக்கு தெரியுமா? துறந்திலேன்மை. எப்பவும் சத்தியத்தை மீறினே கிடையாது. எயிலும் பொய் மகே துறப்பதால் வாழ்க்கையில பொய்யே கிடையாது. பிறந்திலேன் இலங்கை வேந்தன், இலங்கை வேந்தன் பின்னால பிறந்தவன் சொன்னியே, பின்னவன் பிழைத்த போதே அவன் தவறு பண்ண பிற்பாடு அவன் சமயம் நான் தம்பிங்கிற பந்தம் பாதம் எல்லாத்தையும் எப்போ சீதையை அபகரிச்சு கொண்டு வந்து இலங்கையில வச்சாலும் அன்னைக்கே நான் உறவை வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு பெரிய உண்மையை சொல்றேன் கேளு. நான் அரக்கர் வம்சத்துல தான் பிறந்தேன், உங்க தாப்பனாருடைய தம்பி தான். ஆனா உண்டிலன் நரவம் ஒரே ஒரு நாள் கூட கண்டுபிடிச்சது இல்ல. பொய்மை உரைத்திலன் பொய் சொன்னது இல்ல. வழியால் ஒன்றும் கொண்டிலன் எனக்கு சக்தி இருக்குன்ட்டு இன்னொருத்தருடைய பொருளை அபகரிக்கல. மாய வஞ்சம் குறைத்திலன், ஏமாத்தி ஒருத்தனை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சது கிடையாது. யாரும் குற்றம் கண்டிலர் என்கிட்ட ஒரு குறையும் யாரும் காண முடியாது. இந்த குணங்கள்லாம் ராவணங்கிட்ட இருந்திருக்கு. குடிச்சிருக்கான், பொய் சொல்லி இருக்கான், பழமையினால பரவ சொல்ல பண்ணிருக்கான், ஏமாத்தி இருக்கான், சேர்த்து தூக்கிட்டு வந்திருக்கான். இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. அதனாலே சிறப்பினாலே ஒரே வம்சத்திலே இருந்த போதிலும் கூட சிறப்பினாலே நான் ராவணனை விட்டு ஒதுங்கி வாழ்பவன். நன்கு கற்ற அறிவுள்ள பெரியவர்கள் விபீஷணனாகிய எனது செயலிலே குற்றம் காண மாட்டார்கள். அவன் சொல்லல, அவன் சொன்னான். ஆகவே பெண்டிதால் சிறந்தினானே எல்லாத்தையும் பொறுத்துக்கலாம். இன்னொருத்தனுடைய மனைவியை விரும்பி அதனால தப்பு பண்றான் ஒருத்தன்னு சொன்னா அவனை விட்டு வெளியில வர்றதுன்னு இருக்க, அது பிழையே அல்ல. எனவே ராவணன் செய்த பெரிய பிழையினாலே நான் அவனை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கேனே தவிர, இந்திரஜித் எந்த காரணத்தினாலும் உங்களை அழிச்சு இலங்கையை என்னுடைய ராக்கணும் அப்படிங்கிற சுயநலத்திலே ராமன் பக்கத்திலே சேர்ந்தவன் இல்லை. நான் அறத்தின் பக்கம் சேர்ந்திருக்கிறேன் என்பது உண்மை. அறமற்ற உங்களிடமிருந்து பிரிந்திருக்கிறேன் என்பது உண்மை. இந்த இரண்டு உண்மைகள் புரியாத காரணத்தினால் உன்னை போன்றவர்கள் என்னை சந்தேகப்படுகின்றார்கள். இது உலகியல் என்று சொல்லி மேலும் தொடர்கிறான்.